மனித பிறப்பில் குற்றமில வாக்கு இல்லை, பாதைகள் மாறுவதும் அறிவதும் சூழ்நிலை. அகிரம் குரல்களை தாண்டி வாழதா முயற்சி, காரியம் அடையவே என்னுள்ளே புரட்சி. பெரிது சிறிது எதுவும் இல்லை, தெரிந்து அறிந்து வளரும் பிள்ளை. உனது வேகம் உனது லட்சியம் உனது வடிவில் அமையும் கலையும். உச்சத்தில் கனவு கண்டு குறிக்கோள் வைத்து ஸ்கெட்ச போடு. உனக்கு நிகராய் இங்கு யாரும் இல்லை, ஆட்டம் போடு. அஞ்சாதே தளராதே, உந்தன் எவனை கண்டு விலகாதே. யார் என்று மறக்காதே, உந்தன் வெறியை நீயும் விலகாதே. யாருக்குதான் காயம் இல்லை, யாருக்குதான் வழிகள் இல்லை. கதைகளின் களம் வேறு, அழகளை தெரியாது. I'm headed for the top. Check it out. Man, I ain't finna stop now. Check it out. Watch out the body drop now. Check it out. I'm running for the touchdown. Check it out. And I'm aiming for the top now. Check it out. Man, I ain't finna stop now. Check it out. Watch out the body drop now. Check it out. I'm running for the touchdown. And I'm aiming for the top now. Let me walk my way. Don't tell me how to play, ay, ay. I'ma take it day by day, ay, ay. My music's here to stay. Yeah. What the fuck are you all so hella opinionated? Man. The price for success is hella overrated. Keep your degrees, I studied on the streets. Got the lesson for free and I'm a legend in the making. I'm an uncut diamond, I ain't clean cut and polished. Ooh. But they see me shining, mama I win, I promise. Man, I ain't really flawless, I'm winding my knowledge. Don't think cause I'm silent, that I can't be lawless. Ever since I was a little kid, I've been feeling it. I've been feeling that I'm different, I started dreaming big. Now I know it's a blessing, I learned all my lessons. Time is of the essence, there's no time for resting. Ooh, check it out. Man, I ain't finna stop now. Check it out. Watch out the body drop now. Check it out. I'm running for the touchdown. Check it out. And I'm aiming for the top now. Check it out. Man, I ain't finna stop now. Check it out. Watch out the body drop now. Check it out. I'm running for the touchdown. And I'm aiming for the top now. ஆயிரம் சாதனை நீ கொள்ளடா, வழிகளும் ஆயிரம் அனைத்தும் தாண்டி வெல்லடா. கண்ணீரின் ஆனந்தம் வெகு தூரம் இல்லடா, போராடும் நெஞ்சத்தில் தீயை நீ ஏற்றுடா. உன்னை நீ அறிந்து உன் வெளிச்சத்தை தேடுடா, வெற்றிகள் காணவே. படிப்பு இல்லாதவ, உண்மையே சொல்ல போனா நான் கலைக்குள் வளர்ந்தவ. பட்டத்தை எடுத்தவன் புத்திசாலி ஆகாது, இசையில் வளர்பவ முட்டாள் என்று ஆகாது. இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்கி பார்த்து கவலைப்படுது, முந்தன் ஆயுதத்தை புறம் பேசி கவலைப்படுது. முச்சக்கட்டம் மே ஐ அம் ஃபின் ஸ்டாப் நவ. முச்சக்கட்டம் வாட்ச் அவர் பாடி டிராப் நவ். முச்சக்கட்டம் ஐ அம் ரன்னிங் ஃபார் தி டச் டவுன். முச்சக்கட்டம் அண்ட் ஐ அம் மேக்கிங் இட் ஃபார் தி டாப் நவ். முச்சக்கட்டம் Watch out, the body's drop now. Check it out.